सेवागुरुतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया नित्यम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। अथराहितचारुवंशनाणाः मकुटालम् विमयूरपिञ्छमालाः हरिनीलशिला विभङ्गनीलाः प्रतिभाः सन्तु ममान्तिमप्रयाणे। அன்னநடியினை எமக்கு காட்டும் விருப்பு என்று சுவாமி தேசிகன் அருளிச் செய்தபடி கண்ணனுடைய திருவடியை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்ற திருமலையின் திருவடிவாரத்தில் இருந்து கொண்டு சுவாமி தேசிகன் பாரித்தபடியான கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லும் பாக்கியத்தை அடியேன் என்று பெற்றிருக்கின்றேன். இதற்கு முன் ஸ்லோகத்திலே அனுயாயி மனோஜ்ய வம்ச நாளைகி என்று சாதித்தார் சுவாமி தேசிகன். கண்ணன் குழலெடுத்து ஊதினார். இது சாதாரண குழல் இல்ல, இது ஊதும் அத்தீங்குழல் என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி ஒரு தீங்குழல் இது. இது என்ன பண்ணும் இந்த குழல் என்று கேட்டால், அவர்களுக்கு மாத்திரமே அங்கு இருக்கின்ற 5 லட்சம் குடிகளுக்கும் அங்கு இருக்கின்ற அத்தனை பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் அவையவைகளுக்கு மாத்திரமே கேட்கும்படியாக அந்த அவர்களுடைய பெயரை உச்சரித்து ஊதும் அத்தீங்குழல் இந்த குழல். ஆகையாலே இதற்கு ஒரு சிறப்பு. இந்த மகிமை யாருடைய குழலுக்கும் கிடையாது, கண்ணனுடைய திருவதர ஸ்பரிசம் பெற்றதனாலே ஒரு சிறப்பை அடைந்த ஒரு குழல் அது. அந்த குழலினாலே என்னுடைய பெயரை சொல்லி நீர் கூப்பிட வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பாரித்தார். நீர் பிருந்தாவனத்திலே காட்டிலே சஞ்சரித்த பொழுது மாடுகளையும் கன்றுகளையும் யதேஷ்டமாக அவை எப்படி நினைக்கின்றனவோ அம்மாதிரி அவை எல்லோரும் எல்லா மாடுகளும் மேயும்படியாக செய்துவிட்டு கண்ணன் எப்பொழுது கிளம்ப வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்பொழுது குழலை எடுத்து ஊதுவான். குழலை எடுத்து ஊதின உடனே எல்லா மாடுகளும் இப்பொழுது என்னை கண்ணன் கூப்பிடுகிறான், இப்பொழுது என்னை கண்ணன் கூப்பிடுகிறான் என்று நினைத்து கண்ணனோடு வந்து எல்லாமே சேர்ந்து திருப்பி வந்துடும், திருவாயர்பாடிக்கு வந்துடும். அந்த மாதிரி இவர் புல்லாங்குழல் எடுத்து இரவில் ஊதினார். ஆனால் அந்த சமயத்திலே திருவாயிரபாடியில் இருந்த பெண்கள் எல்லோரும் அவர்களுக்கே கேட்கும்படியான அவர்களுடைய பெயரை அந்த குழலில் ஊதுவதனால் அவர்கள் எல்லோரும் ஓடி வந்து விடுவார்கள் என்றெல்லாம் கண்ணன் குழலோதும் பெருமையை அருளி செய்தார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே கண்ணனையும் சுவாமி தேசிகனையும் பிரிக்கவே முடியாது. அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேண பிரபாயதா என்று சீதா பிராட்டி அருளி செய்தார். உடலளவில் வேணுதானால் என்னை ராவணன் பிரிக்கலாம், ஆனால் மனதளவில் எங்கள் இருவரையும் பிரிக்கவே முடியாது. சூரியனையும் சூரியனுடைய கிரணங்களையும் பிரிக்க முடியுமா? ராமன் சூரியன் போல, அவனுடைய கிரணங்கள் போல நான் பாஸ்கர பிரபாயதா பிரபா என்கிற ஸ்ரீலிங்கத்தை இங்கு சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட என்னை ராமன் இங்கு எழுந்தருளி இங்கு இந்த இலங்கை சிறையில் இருந்து மீட்டு அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி சொல்லும் பொழுது ராவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சேவையை இழந்து தாம் இருக்கும் நிலையை பார்த்து சொல்லுகின்றாள், தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ரஹந்தகாமினம் தன்யா பஷ்யந்தி மே நாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம். யாரெல்லாம் தன்யா பஷ்யந்தி மே நாதம் என்று சொல்லுகின்றார், யார் பாக்யம் செய்தார்களோ அவர்கள் ராமனை பார்க்கின்றார்கள். நான் இப்பொழுது பாக்யஹீனையாக இருந்து கொண்டிருக்கின்றேன், என்னால் பார்க்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்று வேதனைப்படுகின்றாள் சீதா பிராட்டி. ஆழ்வார் ஒருபடி மேலே போகின்றார். அருளாக நீரருளி அவராவி தோராமின் அருளாழி பொக்கிடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. அந்த எம்பெருமான் பேரில் இருக்கின்ற ஒரு பிரேமை காதல் அவருடைய தலைக்கு பிச்சேறி போய் வார்த்தையை சொல்லுகின்றார். ஒரு வண்டை பார்த்து பிரார்த்தனை பண்றார், வண்டே நீ ஒரு அருகால் வரிவண்டே நீ எனக்காக ஒரு பெரிய உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்ன உபகாரம் பண்ண வேண்டும்? என்னுடைய தலைவனாக இருந்திருக்கிற சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை கண்டு அவனிடம் ஒரு வார்த்தையை சொல்லு என்று சொல்லுகின்றார். நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய சேவையை பார்க்காமல் அப்படியே பிராணனே போய்விடும் நிலையில் உள்ளார். ஆகையால் நம்மாழ்வாருக்கு சேவை சாதிப்பதற்காக எழுந்திரள வேணும் என்று சொல்லு என்று சொல்ல நினைத்தார். ஆனால் அப்பொழுது எனக்காக வந்து எனக்கு சேவை சாதிக்க வேணும் என்று சொன்னால் பெருமாள் என்ன நினைப்பாரோ என்று நினைத்தாராம். ஏனென்றால் தாம் அதிநீச்சமாக இருக்கின்றேன், பெருமாள் சர்வேஸ்வரனாக இருக்கின்றார். அப்படி சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அதிநீச்சமாக இருந்திருக்கிற தன் முன் நின்று தனக்காக சேவை சாதிப்பாரோ அதற்காக ஒரு கால் வெட்கப்படுவாரோ என்றெல்லாம் நினைத்து நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்றார். நான் என்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன், ஜன்னல் கதவுகளை திறந்து கொண்டு இருக்கின்றேன், அந்த எம்பெருமான் கருட வாகனத்திலே என்னுடைய இந்த வீதி வழியாக எழுந்தருளட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன், எனக்காக வந்தார் என்கிற அவப்பெயர் அவருக்கு வேண்டாம் என்று பிரார்த்தனை பண்றார். அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அவர் ஆவி துவராமுன் அவருடைய பிராணனை அவர் பிராணனை விடுவதற்கு முன் அருளாழி புற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அவர் வீதி அவர் எழுந்தருளி இருக்கின்ற வீதியிலே ஒரு நாள் எழுந்தருள வேண்டும். அதிலும் எப்படி எழுந்தருள வேண்டும் என்றார், கருட வாகனத்தின் மேல் எழுந்தருளி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பாரித்தார். இன்றும் காஞ்சிபுரத்திலே கருடவாகன் ஆழ்வார் பிராகாரம் என்றே பெயர் நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கின்ற பிராகாரத்திற்கு. அந்த பிராகாரத்திலே சாதாரணமாக காஞ்சிபுரத்திலே கருடவாகனம் பௌர்ணமி என்று விசாகத்தன்று சாதாரணமாக வரும். அந்த விசாக நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம், அவருடைய திருநட்சத்திரத்திற்கு அவர் பாரித்த மாதிரியாகவே சேவை சாதிக்க வேண்டும் என்று கருட வாகனத்திலே நேர நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளி அவருக்கு விசேஷமான அனுகிரகத்தை புரிவார். இப்படியாக சுவாமி தேசிகனும் தான் எங்கோ இருந்தாலும் கூட முதலில் ஆசைப்பட்டார் கண்ணனை பிரத்யக்ஷமாக தான் இருக்கிற இடத்திலே கண்ணன் வந்து தாம் தம் முன் நின்று அனுகிரகம் பண்ண வேண்டும், அவரை தொட்டு பாத சேவனம் பண்ணணும் என்றெல்லாம் பாரித்தார். இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இங்க இருந்து இது நடக்குமா என்றெல்லாம் நினைத்தார். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், அங்கிருந்து அவருடைய கட்டாட்சம் இருந்தாலே போரும் என்று சொல்லுகின்றார். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே என்னை அனுகிரகம் செய்ய வேண்டும், கண்ணனுடைய கட்டாட்சம் இருந்தாலே போரும் என்று சொல்றார். அனகஸ்மித சீதளை ரசவுமாம் அனுகம்பாசரி தம்புஜை ரபாங்கை வீட்சஸ்வ என்று சொல்லுகின்றார். அந்த கடாட்சம் குளிர்ந்த கடைக்கண்களினாலே பார்வையினாலே என்னையும் குளிரச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். அது அங்கிருந்தே செய்தால் போரும். அது மாத்திரமல்ல, அவர் திருவாயர்பாடியில் எழுந்தருளி இருந்த காலத்திலே புல்லாங்குழலை ஊதி ஒவ்வொரு கோபியர்களையும் கூப்பிட்டால் போல என்னுடைய பெயரையும் சொல்லி அந்த கண்ணன் ஓத வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். இப்படிப்பட்ட பிரார்த்தனையை செவிமடுக்கின்றார் எம்பெருமான். பாய் சுவாமி தேசிகனை இப்படி இந்த நிலைக்கு நாம் தள்ளிவிட்டோமே என்று பெருமாளே சிரமப்படுகிறாராம். மகா ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ராவண வதம் முடிந்து யுத்தம்லாம் ஆயிடுறது. சீதா பிராட்டியோட கூட சேர்ந்துடுறேர் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன். அப்பொழுது விபீஷணன் பிரார்த்திக்கின்றார் ராமபிரானை, எல்லா விதமான சௌகரியத்தையும் நான் இங்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறேன், என்னுடைய விருந்தோம்பலில் என்னுடைய ஆதித்யத்திலே இங்கு சில நாட்கள் சீதா பிராட்டியோடையும் லக்ஷ்மணரோடையும் இருந்து எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் விபீஷண ஆழ்வார். அப்பொழுது சொல்லுகின்றார், கதான்வகம் சமேஷ்யாமி பரதே நமாத்மனா. நாம் 14 வருஷங்கள் காட்டில் இருந்தேன் என்று சொல்வதை காட்டிலும் 14 வருடங்களாக என்னையே நினைத்துக் கொண்டு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து நான் சொன்னேன் என்பதற்காகவே என்னுடைய கட்டளையை மீறாமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற பரதனை பார்க்க வேண்டும். நான் எப்பொழுது பரதனை பார்ப்பேன் என்று என் மனசெல்லாம் பரதனிடத்திலேயே போய் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இங்கு இன்னும் 2-3 நாட்கள் இருந்து உன்னுடைய உபசரிப்பில் இருந்து இங்கு போகங்களை அனுபவிக்க வேணும் என்று பிரார்த்திக்கின்றாயே, என் மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகையால் ஒரு க்ஷணம் கூட வீணாக்காமல் நான் பரதனை பார்ப்பதற்காக போக வேண்டும் என்று பெருமாள் சொல்லுகின்றார். அதே மாதிரியாக சுவாமி தேசிகனை இப்படி கதறவிட்டு விட்டோமே என்று பெருமாள் நினைக்கின்றாராம். கோபஸ்திரீக்கள் சொல்லுகின்றார்கள், அட்டதி மத்யத் பவான் அன்ஹி காணனம் த்ருடியுகாயதே த்வாமபஸ்யதாம் குடிலகுந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜடபுதீக்ஷதாம் பக்ஷ்மக்ருத்ருஷாம் அடதி யத் பவான் அன்ஹி காணனம். மத்தியானம் முழுக்க கண்ணா நீ காட்டிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற. அந்த காலத்துல மாடு மேய்க்கிறது எப்படி என்று கேட்டால், காலங்கார்த்தால பால் கறந்து விட்டு மாடை எல்லாம் சூரியோதயத்திற்கு அனுப்பித்து விடுவார்கள். அது மாடெல்லாம் கிளம்பிடும். மாடு மேய்ப்பவர்கள் ஒரு கொம்புலே மத்தியானத்துக்கு உண்டான சாதத்தையும் கட்டிண்டு இவா கிளம்பிடுவா. கையில ஒரு உண்டுகோல் எடுத்துப்பா, அங்க போய் விளையாடுறதுக்கு உண்டுகோல் எடுத்துப்பா, புல்லாங்குழல் எடுத்துப்பா, என்னென்ன ஓணுமோ அந்த விளையாட்டு திரவியங்கள்லாம் எடுத்துப்பா. கட்டு சாதம் எடுத்துட்டாய் போச்சு. கட்டு சாதம் எடுத்துட்டு மாட்டோட கிளம்பிடுவா. அவ எல்லாரும் ஒருவேளை தான் சுடசாதம், இன்னொரு வேளை பழையதுதான். ராத்திரி தான் சுடசாதம், ராத்திரி பண்ணின சாத்தியே மறு கார்த்தாலைக்காக கட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவா, அந்த கும்பல எடுத்துட்டு கிளம்பிடுவா, மாடு காலங்காத்தால கிளம்பிடும். இது எத்தனை மாட்டையும் ஓட்டிண்டு சாயங்காலம்தான் இவா திரும்பி வருவா. ஆகையில மத்தியான வேளை முழுக்க மாடு மேய்க்கிறவா ஆத்திலேயே இருக்க மாட்டா. சூரியோதயத்துக்கு கிளம்பினான்னா சூரியாஸ்தமனத்துக்கு தான் வரா. 12 மணிக்காலம் மாட்டோடையே இருந்துட்டு இருப்பா. இந்த 12 மணிக்காலம் கண்ணனுடைய பிரிவுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப பெரிய பிரிவாக இருந்துட்டு இருக்கான். கோபியர்கள்லாம் செல்லுகின்ற அடசி அன்னி காணனம் அன்னி, பகல் முழுக்க நீ காட்டுல சஞ்சரித்துக் கொண்டு இருந்துட்டு இருக்க, அந்த 12 மணிக்காலம் உன்னை பார்க்க முடியாமல் இருக்கின்றது எங்களுக்கு. ஆகையால என்ன ஆயிடுறதுன்னா திருட்டி யுகாயதே ஸ்வாம பஷ்யதாம். ஒரு க்ஷணம் ஒரு திருட்டி இருந்துட்டு இருக்க, அது ஒரு யுகமாக இருந்துட்டு இருக்கா. என்முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மஹச்சித்ரம் என்று சொல்லுகின்றார். அந்த எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு, எம்பெருமானை கட்டாட்சம் தம்மேல் விழ வேணும் என்று எண்ணுகிறவர்களுக்கு, ஒரு முகூர்த்தமோ அல்லது ஒரு கணக்காலமோ பெருமாளை நினைக்காமல் எம்பெருமான் நினைக்காமல் போய்விட்டால் சாஹானிகி, அப்போது பெரிய அனர்த்தம் வந்துவிட்டதாக நினைக்கிறார்களாம். அந்த மாதிரி இவர்களுக்கு திருட்டியு காயத்தே, திருட்டி அப்படின்றது இருக்க ஒரு க்ஷணம் என்று சொல்லணும். இதற்கு வியாக்கியானம் பண்ணுகிற பாகவதத்திலே பரமாணு என்பது அணுத்வயம், இரண்டு அணுக்கள் சேர்ந்தது ஒரு பரமாணுவாம். 3 பரமாணுக்கள் சேர்ந்தது திரசிரேணு என்று சொல்லப்படுகிறது. 3 திரசிரேணுகள் சேர்ந்தது திருட்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த திருட்டின்றது அவ்வளவு சின்னது. அந்த திருட்டி ஒரு காலம் இருக்க, காலத்தை இங்கு காலத்தை குறிக்கின்றார் திருட்டி என்பது. அந்த திருட்டியே யுகமாக ஆயிடுறது எனக்கு. அகையால உன்னை சேவிக்காததுனால, உன்னை பார்க்காததுனால திருட்டி யுகாஜதே ஸ்வாம பஷ்யதாம். குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜடமுதீக்ஷதாம் பக்ஷ்மக்ருத்ஷாம். இப்படிப்பட்ட உன்னை பார்க்காமல் ஒவ்வொரு க்ஷணமும் எனக்கு யுகமாக போய்கொண்டிருக்கின்றது என்று கோபிமார்கள் பாரித்தபடியே சுவாமி தேசிகனுடைய எண்ணம். சுவாமி தேசிகனும் இந்த கண்ணனை சேவிக்காததுனாலே ஒரு க்ஷணம் ஒரு யுகமாக அப்படியே தவிக்கிறார். இப்படி இவரை தவிக்க விட்டது நியாயமா என்று பெருமாளே நினைக்கின்றாராம். ஆகையால இங்கும் பார்க்க வேண்டும், பெருமாள் சக்கரவர்த்தி திருமுகன் காட்டுக்கு எழுந்தருளுகிறார், சித்திரகூட்டத்திலிருந்து தண்டகாரண்யத்துக்கு எழுந்தருளுகிறார். அங்கிருந்த மகர்ஷிகள் எல்லோரும் ராமர் லக்ஷ்மணர் சீதை இவர் எல்லா இவா 3 பேரும் வந்த உடனே இவர்களுக்கு பெரிய உபச்சாரம் பண்ற, ராஜோபச்சாரம் பண்ற. இந்த ராஜோபச்சாரம் பண்ண உடனே ராமருக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பக்கத்துல சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல இவா தெரியாத பண்றாளோ என்னமோன்னு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னு என்ன தெரியாத இவா பண்றான்னா, நமக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இது தெரியாத நான் மறுபடியும் ராஜாவாக போறேன்னு நினைச்சுண்டு இவாள்லாம் பண்றாளோ என்னமோன்னு நினைச்சுண்டு அவர் மகர்ஷிகளை பார்த்து பெருமாள் சொல்ற, நீங்க பண்ணுகின்ற நீங்கள்லாம் பண்ணுகின்ற உபச்சாரத்துக்கு நான் தகுந்தவன் அல்லன். நான் ராஜ்யத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவன், நாட்டில் இருக்கக்கூடாது, காட்டில்தான் 14 வருஷங்கள் இருக்க வேணும் என்று சக்கரவர்த்தியினாலே அனுப்பிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட எனக்கு போய் நீங்க ராஜ உபச்சாரம் பண்றீங்களே என்று சொல்லுகின்றார். அப்போ மகர்ஷிகள்லாம் சொல்ற நகரஸ்தோவா வனஸ்தோவா தன்னோ ராஜா தனாதிபா என்று. ரமா உன்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் நீதான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்றான். அந்த ரிஷிகளுடைய வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பிரீத்தியை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார்களே மகர்ஷிகள் எல்லோரும் என்று அவனுக்கு ஒரு சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தினாலே பூரித்து அவர்களுடைய உபச்சாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆசிரமத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம் வாங்கோன்னு கூட்டம் போற மூணு பேரையும். அந்த ஆசிரமத்தினுடைய பின்பக்கத்துல பார்த்தோம்னாக்க போர் பூரா எலும்பு கூடுகள் இருக்கின்றன. ஏகி பஷ்ய சரீராணி முனிநாம் பாவிதாத்மனாம். இது என்னது, இது ஆசிரமத்துல போய் எலும்பு கூடா, இது என்னது இதுன்னு பிரமிச்சு போய் ராமர் கேக்குற. இது என்ன தெரியுமா, எத்தனையோ மகாத்மாக்கள் இங்கு இருந்து தபஸ் செய்தார்கள். அந்த மகாத்மாக்கள் தபஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது கரன், தூஷணன், திசிரஸ், ராவணன் போன்ற ராட்சசர்கள் அந்த மகர்ஷிகளுடைய மகாத்மாக்களுடைய மாம்சத்தை சாப்பிட்டு விட்டு விட்டு எரிந்த எலும்பு கூடுகள் இவை என்று சொல்றார். ஏகி பஷ்ய சரீராணம் முனீனாம் பாவிதாத்மனாம் என்று. உன்னையே எம்பெருமானையே நினைத்து தபஸ் பண்ணி கொண்டு இருந்த மகர்ஷிகளுடைய எலும்பு கூடுகள் இவைன்னு சொன்னாராம். அதை கேட்கிறேனா, கேட்ட உடனே ஒரே வெக்கம் பிடுங்கி தின்றதுதான் இவருக்கு. ஐயோ, இப்படி நாம போய் நாம் முன்பு இருந்து அவர்களுக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் ரட்சிக்க வேண்டியது போக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அவர்களை பார்க்கிறோமே என்று அவருக்கு ஒரே மனசுல வெக்கம் வந்துருத்தான். பிரசீதந்து பவந்தா எஸ்டேமே கிரீதேஷா மமாத்துலா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கோ, நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றா. அதே நிலைதான் பெருமாளுக்கு. சுவாமி தேசிகன் நினைப்பதற்கு முன்பாகவே அவருக்கு முன்பு சேவை சாதிக்க வேண்டியவர் இப்படி கதறி கதறி அவர் அழைத்த பிறகு, நீர் வராவிட்டாலும் போகலாம் பரவாயில்ல, அங்கிருந்தேந்து ஒரு புல்லாங்குழல்னாலேயாவது என்னுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு நிலையை சுவாமி தேசிகனுக்கு, நம்முடைய குழந்தையாக இருந்திருக்கிற தேசிகனுக்கு ஏற்படுத்தி விட்டோமே என்று நினைக்கின்றாராம். அதை பார்த்து கொண்டு சரி நாம என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலையும் காலம் தாழ்த்தக்கூடாது, அவர் எப்படி வேணும்னு சொல்றாரோ அப்படியே அந்த திருக்கோலத்திலேயே அவர் முன்பு நாம போய் நிக்கணும். நாம மாத்திரம் போகக்கூடாது, எல்லாரோடையும் சேர்ந்து போகணும். வேணும் விரண என்ன கோஷ்டம் ஆகாத் கோபி ரபிஷ்டுதான். கானகத்திலே மாடு மேய்த்து விட்டு திரும்ப வரும் பொழுது புல்லாங்குழலை ஊதிக்கொண்டே கண்ணன் வருகிறாராம். தான் மாத்திரம் வருதில்லை, அந்த கோபர்களோடையும் கூடையும் வந்து மொத்த பேரோடையும் சேர்ந்து வரார் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரியாகவே பெருமாள் புல்லாங்குழலையும் எடுத்துக்கொண்டு அவர் ஆசைப்பட்டபடியாக அந்த தலையிலே மயில் தொகையையும் அனுயாயி மனோஜ்ய வம்சநாளையி அவதஸ்பரிசித வல்லவே விமோகைகி அனகஸ்மித சீதளை ரகோமாம் அனுகம்பாசரி தம்புதைர் அபாங்கைகி என்று அவர் பிரார்த்தித்தபடி அவர் அங்கிருந்து எழுந்திருடும் மகா சந்தோஷத்தோட கூட பெரிய பிராட்டியார் முதலிய மகிஷிகளோடையும் கூட கோபஸ்திரீக்களோடையும் கூட சேர்ந்து கொண்டு சந்தோஷமாக அவர் எழுந்திருக்கிறார். அவருடைய இப்பொழுது தேசிகனுடைய ஹிருதயத்தையே ஸ்தானமாக கொண்டு அந்த ஹிருதயத்திலே எழுந்தருளி விட்டாராம் எம்பெருமான். அங்க அனுபவிக்கிற ஒரு நிலையை சொல்லுகின்றார். அதராஹித சாருவம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்வம் து மமாந்திம பிரயாணி. ரிஷிகன் பாரித்தபடியே பெருமாள் எழுந்தருளுகிறார். அவரை வெறும் புல்லாங்குழலாலே அங்கே இருந்து கொண்டு ஊதி அவருடைய திருநாமத்தை சொல்லவில்லை, ஒருபடி மேலே செல்லுகின்றார். அவர் மனத்துள்ளே எழுந்தருளுகின்றார். மனத்துள்ளான், மாகடலுள்ளான் என்று, மாமலரால் தனத்துள்ளான் என்றெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். பெரியாழ்வார் திருவேங்கடமுடையானை சொல்லும் பொழுது, பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி எம்பெருமானை சொல்லுகின்றார். அவருடைய மாமனாரா மாமனாராத்துல இருந்தா ரொம்ப சௌக்கியமா சந்தோஷமா, அப்படி சில பேருக்கு அந்த பாக்கியம், எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுதான் தெரியல. இந்த பெருமாளுடைய மாமனாராம் க்ஷீராப்தி. அந்த க்ஷீராப்தியில திரை பெரிய பிராட்டியாரோட இருந்துருக்க, நாக பரியங்கத்துல சயனித்துக் கொண்டு இருந்துருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பெருமாள் இருந்துருக்க. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இந்த சந்தோஷமா இருக்கிற இடத்தையும் விட்டு விட்டு பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி என் மனக்கடலில் வாழ வல்ல ஏன் அப்படின்னு சொல்ற, அதிநீச்சமாக இருந்திருக்கிற என்னுடைய மனத்தை தன்னுடைய இடமாக கொண்டு வாழ வல்ல மாயமணாள நம்பி. அந்த மாமனாரெல்லாம் ஏதோ வெக்கேஷனுக்கு தான் போகக்கூடிய இடம், பர்மனண்டா இருக்கக்கூடிய இடம் இல்லையா, ஆகையால் அது வாழ்கின்ற இடம் இல்லை. இது வாழ்கின்ற இடம் என் மனசு தானா, அடியார்களுடைய மனசு. அந்த மனசு தன்னுடைய உரையும் இடமாக கொண்டு எம்பெருமான் எழுந்தருள்கின்றார் என்றால், அவன் மாயமனால் நம்பி அத்தியாச்சரியமான செய்கைகளை உடையவன் என்று சொல்லுகின்றார். அவ்வாறே இங்கும் உடை சூழ சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்திலே அவருடைய மனசிலே வாழ்வதற்காக அதையே ஒரு நிரந்தரமான இடமாக கொண்டு இங்கேயே இருப்பதற்காக பெருமாள் எழுந்தருளுகிறாராம். அந்த நிலையை அனுபவிக்கின்றார் இங்கு சுவாமி தேசிகன். பீஷ்மர் மகாபாரத யுத்தத்திலே கடைசியில் 10வது நாள் அவர் விழுந்து விடுறார். விழுந்த பிறகு கரதல்பம் என்று சொல்லப்படும், அவர் உடம்புல அத்தனை பானங்கள், அத்தனை பானங்களோட குத்திருக்கு, அவ்வளவும் குத்திருக்கு, அதுவே படுக்கையாக ஆயிடுறதான். அப்படியே விழுந்துடுற பீஷ்மர்லாம் மகாயோகி மகாஜானி, அவள்லாம் இந்த சரீரத்தை விடணும்னாக்க தான் என்னைக்கு போனோம்னு நினைக்கிறாளோ அன்னைக்கு விட முடியும். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுடைய கர்மா எவ்வளவு நாள் இந்த சரீரத்தோட நாம இருக்கணும்னு நம்ம கர்மா இருந்துருக்கோ அந்த கர்மானு குணமா தான் நாமெல்லாம் இந்த சரீரத்துல இருக்க முடியும். நம்ம தலையெழுத்து 90 வயசு போட்டிருந்துன்னா 90 100 போட்டிருந்ததுன்னா 100 வயசு இருந்துதான் ஆகணும். இல்ல நமக்கு வந்தா குறைவா இருந்த நாளா இருந்ததுன்னா குறைவா இருந்து போகணும். நம்ம பொறுத்த வரைக்கும் இப்படி. ஆனா பீஷ்மருக்கெல்லாம் அப்படி கிடையாது, யோகிகளானபடினால அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப போலாம், இந்த சரீரத்தை விட்டு போலாம். அவர் நினைக்கிறார் இன்னும் கொஞ்ச காலம், இது தட்சிணாயணம் போய் உத்தராயணம் வரட்டும், உத்தராயணம் வந்த பிறகு போகணும்னு அவர் நினைக்கிறார். ஆகையில அந்த காலம் வரைக்கும் அப்படியே படுத்துருக்கேர் தரத்தல்பத்துல, அப்படி தரத்தல்பத்துல விழுந்துட்டே படுத்துருக்கேர். மத்தியானம்லாம் வேணா சண்டை, ராத்திரி பார்த்தோம்னாக்க அர்ஜுனன் நினைக்கிறான், இவ பஞ்ச பாண்டவாளு நினைக்கிறான், பா இன்னைக்கு தினத்துல ஒரு சமயம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, இன்னைக்கு தினத்துல நடந்த விஷயத்துல என்னென்ன ஒவ்வொன்னு அதை வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறா, இன்னைக்கு தினத்துல என்னென்னலாம் நடந்தது என்னன்னுட்டு இன்னைக்கு பீஷ்மர் விழுந்துட்டே. ஆகையால நமக்கு பெரிய லாபம், இனிமே பீஷ்மர் மாதிரி யாரும் அங்கு கிடையாது. ஆகையால துரியோதனனுடைய சேனையை ரட்சிப்பதற்கு யாரும் இல்லாததுனால இனிமே ஊடுருவி போவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்றெல்லாம் யுத்தத்துக்கு அனலைஸ் பண்றார். ஆனா பின்னாடியே தன்னுடைய பிதாமகன் என்கிற எண்ணம் வருகிறதாம். உண்மை கண்ணனையும் அழைச்சிண்டு சாயங்காலம் இந்த ராத்திரி அங்க போறா, பீஷ்மரை போய் பாக்கறா, தரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிற பீஷ்மரை போய் சேவிக்கிறா இவெல்லாம். அவரும் இதை தப்பாவே எடுத்துக்கல. இப்படி உங்களால நீ அர்ஜுன் போட்ட அடியும் செக்கண்டி போட்ட பானங்களும் இப்படி கரதல்பத்துல விழும்படியாக பண்ணிருக்கு, இப்ப என்ன அடிக்கவும் அடிச்சுட்டு என்ன வந்து பார்க்கவும் வரையா நீங்கோ அப்படின்னு அவர் சொல்லலையா. இப்ப கண்ணனை பாக்குறேன், கண்ணா இப்ப பார்த்தா அப்ப சாதாரணமா இருந்துருக்கேடா, இந்த நிலை எனக்கு வேண்டாம், நான் உன்னை எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னாக்க, அர்ஜுனனுக்கு தேரோட்டும் பொழுது சாரசியாக இருந்து கொண்டு இப்படி போ அப்படி போன்னு சொல்லிண்டு நான் போட்ட பானத்தை, நான் அர்ஜுனன் மேல போட்ட பானத்தை எல்லாம் நீ மாறல வாங்கிண்டியே, அந்த பானம் மொத்தம் அர்ஜுனன் மேல பட்டுந்துன்னா அன்னைக்கே அர்ஜுனனுக்கு இந்த கதி வந்துட்டு இருக்கோம், எனக்கு இப்ப என்ன கதி வந்திருக்கோ அந்த கதி அவனுக்கு வந்திருக்கும், அது ஒன்னும் ஒரு பானம் கூட அவன் மேல விழாதபடி நீ மொத்தத்தையும் மாறல வாங்கிட்டு ரத்தம் கொட்ட அப்படியே சக்க சவையல பிரகாசிச்சுண்டு நீ பாத்தன ஒன்ன பாத்தன யுத்த காலத்துல அந்த மாதிரி நீ எனக்கு இப்பொழுது சேவை சாதிக்கணும் கண்ணா, உன்ன அப்படி நான் பார்க்கணும்னு சொல்லி சொல்றேனா. அந்த மாதிரியாக அந்த என்னுடைய அந்திம காலத்துல நான் அப்படி பார்க்கணும், என்ன என்னத்துக்கு இப்படி பார்க்கணும்னு சொல்ற என்று கேட்டால், ஆசிரியர்களிடத்திலே கண்ணன் காட்டின பரிவு, எம்பெருமான் காட்டுகின்ற பரிவு அதை புலப்படுத்துகின்றதாக இருந்திருக்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்தை நான் பார்க்கணும், நீ அப்படி என்ன காண்பி என்று பீஷ்மர் பாரித்தா போல் சுவாமி தேசிகன் பாரித்ததை இப்பொழுது அருள் செய்கின்றார். இந்த ஒரு அனுகிரகம் இருக்கின்றதே இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் இருக்க வேண்டும், எப்பொழுதுமே என்னுடைய மனசுல இருக்க வேண்டும், என்னுடைய மனசுல சித்திரம் எழுதினா போலே நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதராஹித சாருவம் சநாளாஹ, எப்படிப்பட்ட சேவை என்றார், தன்னுடைய திருவதரத்திலே அழகியதாக இருக்கின்ற வம்சம் மூங்கில், அந்த மூங்கிலை உடையவராக சேவை சாதிக்க வேண்டும், புல்லாங்குழலை ஊதுகின்ற கண்ணனாக சேவை சாதிக்க வேண்டும் என்றார். சாரு என்றால் அழகு என்று, அந்த சாருத்துவம் அழகு எப்படி வந்தது அந்த புல்லாங்குழலுக்கு என்று கேட்டால், கண்ணனுடைய திருவதர ஸ்பர்சத்தினாலே ஏற்பட்டது, கண்ணனுடைய திருக்கைகளுடைய ஸ்பர்சத்தினாலே ஏற்பட்டதாம் அந்த புல்லாங்குழலுக்கு அழகு. அதை பார்க்கிற அதை சொல்லி கண்ணனுடைய திருவதரத்தை பற்றி அது ஆசிரியர்களுடைய ஒவ்வொரு நாமாவையும் ஒவ்வொரு பெயரையும் சொல்லி சொல்லி சொல்லி கூப்பிடுகிறதாம். அதனாலே அந்த குழலுக்கு ஒரு அழகு. நாம எல்லாரும் நினைக்கிறோம் பீஷ்மர் சகஸ்ரநாமம் சொன்ன எம்பெருமானுடைய ஆய் பல பலவே ஆபரணம் பல பலவே என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் பேரும் பல பலவே என்று சொல்லுகின்றார். பெருமாள் அணிந்து கொண்டிருக்கிற திருவாபரணங்கள் இன்னது அன்னது என்று சொல்ல முடியாமல் எத்தனையோ திருவாபரணங்கள் உள்ளன. அதே மாதிரி எம்பெருமானுடைய திருநாமங்களும் பல பலவே பேரும் பல பலவே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். அந்த பீஷ்மர் கண்ணனை பார்த்து அவர் பாரித்தபடி கண்ணன் சேவை சாதித்ததனாலே அவரை குறித்து 1000 திருநாமங்களை உச்சரிக்கின்றார் பீஷ்மர். ஆனால் பெருமாள் என்ன செய்கின்றார் என்றார், யாரெல்லாம் எம்பெருமானை ஆசிரியித்தவர்களாக இருக்கின்றனரோ அவர்களுடைய பெயர் முழுவதையும் தன்னுடைய புல்லாங்குழலினாலே அவரவர்களுக்கு மட்டுமே கேட்கும்படியான ஒரு துவனியினாலே சொல்லுகின்றார். இது பெருமாள் நம்மிடத்திலே வைத்திருக்கின்ற ஒரு பிரீதி ஆதராதிசயம், இதை வெளிப்படுத்துகின்ற சாதனமாக அமைந்துள்ளதனாலே புல்லாங்குழலுக்கு சாருத்வம், புல்லாங்குழல் அது அழகியதாக ஆகிறதான். அதராகித சாருவம்ச நாளாக. நாளாக என்று நாளங்கள் என்று சொல்றோம். எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் தாமரைப்பூ போன்றதாக இருக்கின்றது. அதற்கு நாளத்துடன் சேர்ந்ததாக இதற்கு நாளமாக ஆகின்றதாம். எம்பெருமானுடைய திருவதரம் தாமரைப்பூ போன்று உள்ளது. அதற்கு நாளம் வெறும் தாமர புஷ்பம் மாத்திரம் இருந்தா நன்னா இருக்காது பார்க்கறதுக்கு. அது நாளத்தோட இருந்தா அதுதான் அதுதான் பார்ப்பதற்கு அழகாக இருந்திருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சேவையை சுவாமி அனுபவிக்கின்றார் இங்கு. ஹரி நீல சிலா விபங்க மகுடாலம் விமயூர பிஞ்சமாலா. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக பெருமாள் தன்னுடைய திருவதரத்திலே புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு தலையிலே சௌரி சமர்ப்பித்துக் கொண்டு அதிலே பார்த்தமானாக மயில் தொகையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது ஏற்கனவே சொன்னார், அந்த கலகாயுத குந்தளம் கலாபைகி என்று அனுபவித்த மயில் தொகைக்கும் பெருமாளுடைய அலக்கங்களுக்கும் ஒன்னுக்கு ஒன்னு போட்டி வரதான். நான் அழகா இருக்கலாம், நீ அழகா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் தோகையினுடைய அந்த மயில் தோகையை பெருமாளுடைய குந்தளங்களிலே சாத்தி கொண்டு ஆச்சரியமாக இருக்க ஒரு அழகான ஒரு நிலை. அந்த நிலையில் சேவை சாதிக்கின்றார் பெருமான். மகுடாலம் விமயூர பிஞ்சமாலா ஹரி நீல சிலா விபங்க நீலா. பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கின்றது என்பதை அடுத்தது அருளி செய்கின்றார். பெருமாளுடைய திருமேனி நாம் எல்லாரும் சொல்லு கொண்டிருக்கின்றோம், நிலமேக சியாமலனாக இருந்திருக்கார், கடல் போல் இருக்கின்றார், மலை போல் இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் இங்கு சுவாரஸ்யமான ஒரு சப்தத்தை சொல்லுகின்றார். ஹரி நீல சிலா விபங்க நீலா. இந்திரநீலக்கல், இந்திரநீலக்கல் என்பது ஒரு ரத்ன விசேஷம். அந்த ரத்ன விசேஷம் எப்படி காந்தியோட பிரகாசத்தோட இருந்திருக்கோ அந்த மாதிரி பிரகாசத்தோட கருமையாக பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுங்க. கருப்புல எத்தனையோ கருப்பு இருக்கு. சில கருப்பு ஆவர்த்தகமான கருப்பு, சில கருப்பு அருவறுப்பு உண்டாக்கக்கூடிய கருப்பு. பெருமாளுடைய கருப்பு ஆவர்த்தகமான கருப்பு, ஆகையெல்லாம் இந்திரனின் ரத்தனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கருப்பு என்று சொல்ற. ஹரிநீல சிலா விபங்க நீலாக என்று சொல்ற, அதுலயும் ஒரு சுவாரஸ்யம். அந்த ரத்னங்களாக இருந்தாலும் கூட அந்த ரத்னங்கள் அப்படியே இருந்துன்னா மேலெல்லாம் அழுக்கு அடைஞ்சிருக்குமா. அந்த இந்த பெருசா இருக்கிற இந்திரன் இலக்கல்ல உடைச்சமானா அந்த உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா அப்பதான் அதனுடைய உள்ள உண்மையான காந்தி பிரகாசம் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஸ்மிருதி. ஹரி நீல சிலா விபங்க நீலா பிரதிபாக சந்து மமந்திம பிரயாணி. இப்படிப்பட்டதான ஒரு சேவை என்னுடைய இறுதி காலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் விசேஷணங்களை மாத்திரம் சொன்னார். அகரஹித சாருவம்ச நாளாக. அந்த நாளங்கள் பெருமாளுடைய திருவதரத்திலே வைக்கப்பட்டதாக இருந்திருக்கிற புல்லாங்குழல் மகுடாலம்பிமயூர பிஞ்சமாலாக ஹரி நீல சிலா விபங்க நீலாக. இவையெல்லாம் சேர்ந்திருக்கின்ற சமுதாயமாக இருக்கின்ற எம்பெருமானுடைய ஆக்கிருதி திவ்யமங்கல விக்கிரகம் தனக்கு சேவையாகணும் என்று சொல்லவில்லை. அது நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒத்துடுற. இந்த விசேஷணங்களை மாத்திரம் சொல்லிட்டு விசேஷத்தை சொல்ல பிரதிபாசம் துமந்திம பிரயாணை. என்னுடைய இறுதி மூச்சு பிரியும் பொழுது இப்படிப்பட்ட நிலையிலே நீர் சேவை சாதிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இதற்கு காரணம் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிப்பது ஒரு பங்கு இருக்கட்டும், எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிப்பது என்பது ரொம்பவும் விசேஷம் என்பதை தெரியப்படுத்துவதற்காக அதோடு அப்படியே நிறுத்திடுறார். சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதே தீ தோஷ்ணிதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபத்தி தேதி என்று சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய குணங்களுக்கு தான் பிரதானமான அனுபவம், குணங்களுக்கு பிராதான்யம் சொல்லப்படுகிறது என்று பாஷ்யகாரர் வியாக்கியானம் செய்துள்ளார். அதே மாதிரியாக இங்கு குணியாக இருந்திருக்கிற எம்பெருமானை சொல்லாமல் குணத்தை அனுபவிக்கிறார். அடுத்தது ஒரு கேள்வி, அந்திம ஸ்மிருதி பிரபன்னனாக இருப்பவர்கள் அந்திம ஸ்மிருதி வேணும், அந்திம ஸ்மிருதி இருந்தால்தான் மோட்சம் என்கிற நியமம் கிடையாது, ஆகையாலே இவர் அந்திம ஸ்மிருதியை எதற்காக கேட்கின்றார் என்று சொல்லணும். சுவாமி தேசிகனே அருளி செய்திருக்கின்றார், இவரே ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார், மாதவம் சாவதானம். ஏதோ ஒரு வேலையா விஷகிரி சவிதேஷும் வியாஜதோ வாசபாஜாம், திருவேங்கட மலையில கூட வசிக்க வேண்டாம், திருவேங்கடமலையினுடைய தாழ்வரை பகுதியிலே அந்த மலையடி வாரத்திலே நமக்கு ஏதோ உத்தியோக நிமித்தமாக ஒரு நாள் ரெண்டு நாள் வாசம் பண்ணால் கூட போடுவோம், வியாஜதோ வாச பாஜாம் துரித கலுஷிதானாம். இந்த அப்படி யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் ஏற்பட்டதோ, திருவேங்கடமலையின் தாழ்வரையில் வசிக்கும் பாக்கியம் ஏற்பட்டதோ, அவர்கள் எல்லோருக்கும் பாபங்கள் எல்லாம் போயிடுறதாம். பாபங்கள் போயிட்ட உடனே அவர்களுக்கு அந்திம ஸ்மிருதி ஏற்படுத்தணும்னு தயாதேவி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். கரண விலய காலே காந்திசீக ஸ்மிருதி நாம் மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானா. சாவதானா என்று சொல்லுகின்ற ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்க, பார்த்துட்டு கடைசி சமயத்துல அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்துறாளாம். மாதவம் ஸ்மரயசி, ஸ்ரீனிவாசனை நினைக்கும்படியாக பண்ணுகின்றாள் தயாதேவி என்று சுவாமியே சாதித்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது பிரதிபாசம் அந்திம பிரயாணி, அந்திம பிரயாணத்துல இப்படிப்பட்ட சேவை எனக்கு இருக்க வேணும் என்று பிரார்த்திக்கின்றாரே, அந்திம ஸ்மிருதி விஷயமான பிரார்த்தனை தேவையா என்று ஒரு சாஸ்திரம் கத்தியத்தில அருளி செய்யும் பொழுது கேவலம் மதியா என்று சொல்லுகின்றார். என்னுடைய கிருபா விசேஷத்தினாலேயே அதி பிரபுத்தா மாமேவாவலோகையன்னு சொல்லி என்னையே பார்த்துண்டு நீ உனக்கு சீவைகுண்ட ஏற்படுகிறது என்றெல்லாம் பெருமாளுடைய வாக்கியம். அப்படி இருக்கும் பொழுது அந்திம ஸ்மிருதியை இப்படி பிரார்த்தனை பண்ணுகின்ற, இது எதற்காக இப்படி சுவாமி தேசிகன் பண்ணுகின்றார் என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு பதில், அந்திம ஸ்மிருதியை தயாதேவி ஏற்படுத்தி விடுவாள். எம்பெருமானிடத்திலே சரணம் புகுந்தவர்களுக்கு அந்திம ஸ்மிருதி வரணும் என்கிற நியதி இல்லை, அப்படி பிரபன்னாளாக இருந்திருக்கிறவர்களுக்கு அந்திம ஸ்மிருதியை பெருமாளே வரவழிச்சு அதை பண்ணிடுவார், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா தாம் எப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்க வேணும் என்று நினைக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். வெங்கடமுடையானாக சேவசாய்க்கணும், ராமனாக சேவசாய்க்கணும், கிருஷ்ணனாக சேவசாய்க்கணும், சேவப்பெருமாளாக சேவசாய்க்கணும், இப்படிப்பட்ட சேவை எனக்கு கடைசி வரைக்கும் எம் எண்ணத்திலே இருக்க வேண்டும் என்று அவரவர்கள் நினைப்பார்களோ அல்லவா? அதே மாதிரியாக சுவாமி நினைத்தது என்ன என்று கேட்டால், இப்படிப்பட்ட கண்ணனாக சேவசாய்க்கணும், கண்ணன்லையும் கீதோபதேசம் பண்ற கண்ணன்லாம் இல்ல, இப்படி புல்லாங்குழல் ஊதுகின்ற கண்ணனாக சேவசாய்க்கணும் என்று சொல்லுகின்றாராம். அதராசித சாருவம் சலாளாம் மகுடாலம்பிமயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஹம் மமாந்திம பிரயாணி. என்னுடைய கடைசி மூச்சு நிற்கும் வரையிலும் இப்பொழுது நீர் சேவை சாதிக்கின்ற நிலையிலே இதே மாதிரியான எண்ணம் இருக்க வேணும் என்று சொல்லுகின்றார். சற்று முன்பு நம்மாழ்வாருக்கு தேவப்பெருமாள் செய்த அனுகிரகத்தை பார்த்தோம், இப்பொழுது சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாள் செய்யும் அனுகிரகத்தை பார்க்க வேண்டும். தேவப்பெருமாளை மங்களாசாசனம் செய்வதற்காக தூப்பல்லிருந்து சுவாமி தேசிகன் புரட்டாசி திருவோணத்தன்று எழுந்தருளுவார். அவருடைய அவதார நட்சத்திரத்தன்று அப்பொழுது தேவப்பெருமாள் என்ன சேவை சாதிப்பார் என்று கேட்டோமானால், அவர் பாரித்த வண்ணம் அவர் ஆச்சரியமாக பெருமாள் தன்னுடைய திருமுடியிலே மயில் தொகையை பற்றிக்கொண்டு சௌரி சமர்ப்பிச்சென்று இப்படி அலங்காரம் சர்வாலங்கார பூஷிதராக சுவாமி தேசிகனுக்கு சேவை சாதிப்பார். அவர் எப்படி பாரித்தாரோ அதே மாதிரி சேவை சாதிப்பார். ஆகையால பெரியோர்கள் இப்படியெல்லாம் ஒரு வியவஸ்தையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி எம்பெருமானை தான் கண்ணனாக எப்பொழுதுமே சேவை சாதிக்க வேண்டும் என்று பாரித்த சுவாமி தேசிகன் இதே நிலை அவருக்கு தொடர்கின்றது என்பதை அடுத்த இரண்டு ஸ்லோகங்களாலும் சொல்லுகின்றார். அகிலானவலும் கயாமி காலானு மகிழாதீன புஜந்தரஸ்யூனா அபிலாஷபதம் பிரஜங்கனம் அபிலாபக்ரமதூரமாபிரூப்யம் காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுள்ளே தோன்றினாரே. திருமங்கையாழ்வார் வாசுரம் அவர் நிலமேக சியாமலனாக இருந்திருக்கிற கண்ணன் தன் கண் முன்னே தோன்றினார் என்று சொல்லுகின்றார். எம்பெருமான் தன் கண் முன்னே சொல்லுகின்றார். திருமங்கையாழ்வார் சாதாரணமானவர் இல்ல. அவர் அப்பப்போ அவருக்கு கிடைக்கிட்டு கோபம் வந்துடும். அவர் இந்தலூர் எம்பெருமானை போய் சேவிக்கிறதுக்காக போறார். அந்த இந்தலூர்ல இருந்திருக்கிற எம்பெருமான் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் என்று ஒரு காலத்திலே நீர் வெள்ளையாக இருந்திருக்கார், ஒரு காலத்திலே ரத்னம் போல இருந்திருக்கார், ஒரு காலத்துல ஒரு யுகத்திலே நீர் பொன் போல இருந்திருக்கார், ஒரு யுகத்திலே நீலமேக சாமலனாக இருந்து கொண்டிருக்கின்றேர் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இன்ன வண்ணம் இப்பொழுது இந்தலூரிலே இன்ன வண்ணத்திலே எழுந்தருளி இருக்கிறீர் என்பதை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். கதவை தரக்கல வச்சுட்டார். நீரே வாழ்ந்து போகணும்னு சொல்லிட்டு போயிட்டார். நீரே இருந்துக்கோ, நான் போயிட்டேன். நான் இன்னொரு எத்தனையோ விதேசத்துல பெருமாள்லாம் எனக்கு சேவை சாய்க்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா, நீர் சேவை சாய்க்கல என்ன போனா போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். ஆனா அப்படின்லாம் இல்ல. தேசிகன் தனக்கு பாரித்தபடி அவர் சேவையாற வரைக்கும் அவரால் வெறுமையே இருக்க முடியாது. கரும்பனை கண்டுகொண்டேன் கண்ணினை களிக்குமாரே. கரும்பனை கண்டுகொண்டேன், கரும்பனை என்று சொன்னதற்கு காரணம் கரும்புன்றது ஆஸ்வாதனம், ருசிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு வஸ்து. அந்த மாதிரி எம்பெருமானை அவர் பிரத்யட்சமாக சேவை சாதிக்கிறார். அவலோகயாமி என்று சொல்லுகின்றார். அவர் கரும்பு நெல், அவர் எப்படியெல்லாம் பாரித்தாரோ அரிநீல சிலா விபங்க நீலாக என்றெல்லாம் பாரித்த மாதிரியாக நிலமேக சாமலனாக அவர் சேவை சாதிக்கிறார். சாதித்த உடனே அவரை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷமா மகிழாதீன புஜந்தரஸ்யூனுடைய திவிமங்கல விக்கிரகம் எப்படி என்று கேட்டால், அவருடைய ஆபிரூபியம் என்று சொல்லுகிறார். யூனகா ஆபிரூபியம், அந்த ஆபிரூபியம்னு திருமேனியனுடைய சௌந்தர்யம். அந்த சௌந்தர்யத்தை அவலோகயாமி நான் பார்க்கிறேன். அது எப்படிப்பட்டது? மகிழாதீன புஜந்தரஸ்ய, மகிழா என்று சொன்னால் பிராட்டிமார்கள் பெண்கள், அந்த பெண்களுடைய அதீனமாக இருந்திருக்கிறதாம் திருமார்பு. நீளா துங்கஸ்தனகரிதி சுத்தமுத்தோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் சுதிசதிரஸ்து பிரமத்யாபயந்தி. நீளாதேவியினுடைய அதீனமாக இருந்திருக்கு பெருமாள். அவர் நீலாதேவி அணைத்து கொண்டு படுத்துக் கொண்டிருக்கின்றால் அவள் விட்டால் தான் பெருமாளால் எழுந்திருக்க முடியுமா? மகிழாதீனம் கோபியர்களுடைய அதீனமாக இருந்திருக்கு. கோபியர்கள்லாம் பிரார்த்தனை பண்றா, இவா பிரார்த்தனை பண்றா, உன்னுடைய திருவடி என்ன பண்ணணும்? சரண பங்கஜம் சந்தமஞ்சதே ரமணனஸ்தனேஷ்வர்பஜாதிகன் பிரணத காமதம் பத்மஜாத்யதம் தரணி மண்டனம் தேஜ பாபதி. இந்த பெருமாளுடைய திருவடிய அவ பிடிச்சிட்டு இருக்கா, அதை கொண்டு போய் அந்த திருவடியெல்லாம் தன்னுடைய மார்பில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது கோபியர்களுடைய நிலை. ஆனா மகிழ்ச்சிகள்லாம் பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சிகள்லாம் பெருமாளை அணைத்துக் கொண்டு இருந்திருக்கா அவளுடைய ஈடுபாடு. ஆகையால மகிழாதீனமாக இருந்திருக்கு. மகிழாதீன புஜாந்தரஸ்ய, இதனால இவருக்கு எழப்பமா, இவருக்கு எதனா குறைவு வந்துருமா அப்படின்னு சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். ஸ்ரீபதன்யாசன்யம், பெருமாள் சொல்லும் பொழுது ஸ்ரீபதன்யாசன்யம் என்று சொல்லுகின்றார். பெரிய பிராட்டியினுடைய திருவடி பட்டத்தினால, பெரிய பிராட்டிக்கு உறைவிடமாக இருப்பதனாலே பெருமாளுடைய திருமார்புக்கு ஒரு பெருமை ஏற்பட்டதுதான், அது தன்யமாக ஆயிடுதான். ஸ்ரீபதன் ஞாசன்யம் என்று சொல்லியிருந்தார். மகிழாதீன புஜந்தரஸ்ய யூனகா, அவர் யுவா, நித்திய யுவா, நம்மள மாதிரி யுவா இல்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய யவனம் என்பது ஒரு விகசித்த புஷ்பம் போல, மலர்ந்த புஷ்பம் போல, ஒரு சிறிய காலம்தான் இருக்கும் யவனம் என்பது. அந்த காலம் போயிட்டுனாக்க அந்த புஷ்பம், மலர்ந்த புஷ்பத்தை தூக்கி எறிகிற மாதிரி தான் நம்மளுடைய யவனமும் நம்மளை விட்டு தூர போயிடும். நாம எவ்வளவுதான் யவனம் போலேன்னு நினைச்சுண்டு, முடியெல்லாம் கருப்பா ஆக்கிண்டு, நினைச்ச முடிய கருப்பா ஆக்கிண்டு, எவ்வளவுதான் வேஷம் போட்டோமானாலும் கூட நம்ம முகம் இருந்துருக்க நீ கயவனா போயிட்டேன்றத காண்பிச்சுதான் கொடுக்கும். அந்த எவ்வனும் நமக்கு நிலையானது அல்ல. ஆனா நித்திய யுவாவாக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான். ஆகையால அவர்தான் சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த பிராட்டிமார்களுடைய யுவாவாக இருந்திருக்கிறது, அந்த வட்சஸ்தான் வீடாக இருந்திருக்கு. இப்போ அந்த பிராட்டிமார்களோட சேர்ந்து இங்க வந்துட்டாராம். பேரோடையும் சேர்ந்து சுவாமி தேசிகனுடைய மனசுல மகிழர்களோட வந்துட்டார். ஆகையிலதான் மகிழாதீன புஜாந்தரஸ்ய யோனகான்னு சொன்ன. அவர் கேட்டது பெருமாளை மாத்திரம்தான் வர சொல்லி சொன்னார். புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கிற பெருமாள், அது மாத்திரம் இல்ல, மயில் தொகையோட இருந்துட்டு இருக்கிற, தலையில தரிச்சுட்டு இருக்கிற பெருமாள் என் மனசுல இருக்கணும், அந்திம சிம்மதி ஓணும்னு சொல்லி சொல்ற. ஆனா இவன் மொத்த பேரும் ஏண்டா ஓடி வந்தாருன்னு ஒரு கேள்வி வருது. இத்தனை பேரோட அவர் என்னத்துக்கோசரம் வரணும்னு கேட்ட, அவளுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துருத்தான். சுவாமி தேசிகனுடைய மனசை இடமாக கொண்டு வந்துட்டேர்னாக்க திரும்பி சீவை குன்றத்துக்கு கூட வராது போயிடுவாரோ என்னமோ ஒரு பயம் வந்துருத்தான். அதுதான் இங்க சொல்ற. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, சாசாம் முகுந்தகா மதுபஞ்சு பாஷிதை கிரகித சித்தகா பரவான் மனஸ்வபி கதம் புனஹ ந பிரதியாஸ்யதே பலஹ கிராம்யாஸ்தலஜ்ஜஸ்மித விப்ரமைஹி ப்ரமன்மே நகரஸ்திரீகலாப மதுஸ்ரோத்ரேண பாஸ்யதி மதுராம் ப்ராப்ய கோவிந்தஹ கதம் கோகுலமேஷ்யதி. அக்ரூரர் வந்து கண்ணனை அழைச்சல் போற, கம்சன் உங்க மாமா வர சொன்னார், வா போலாம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதனை. நந்தகோபருக்கும் யசோதருக்கும் யசோதைக்கும் வேதனை. ஐயோ, இவர் இந்த அக்ரூரர் இந்த கண்ணனையும் பலராமனையும் அழைச்சும் போயிட்டாருனாக்கா, கம்சன் வீட்டுல இருந்து அங்க ஒரு அரக்கனாச்சு, கண்ணனை என்ன பண்ணிடுவானோ என்று வேதனை. ஆனா கோபியர்களுக்கெல்லாம் தெரியும், கண்ணனை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்றது தெரியும். ஆனா இவாளுக்கு வேற ஒரு மாதிரியான வேதனையும். நாமெல்லாம் ஆயர்குலத்துல இருந்துட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் ஒன்னும் பேச தெரியாது, நமக்கெல்லாம் ஒன்னும் பெருசா அலங்காரம் பண்ணிக்க தெரியாது, நமக்கு ஒன்னும் தெரியாத இவாள்லாம் நகரத்துக்கு இவர் போயிட்டாருனாக்கா, இந்த நகரத்துல இருக்கிற பெண்மணிகள்லாம் ரொம்ப அழகா சித்து சித்து சித்து சித்து பேசுவா, அவளுடைய வார்த்தையில மயங்கிட்டேர்னாக்கா திரும்பி வராது போயிட்டேர்னா என்ன பண்றது, அவளுடைய அலங்காரத்துல மயங்கி போயிட்டேர்னா நமக்கெல்லாம் இருந்துருக்கிறது. அங்க காது ஓலைன்னு நம்ம சொல்லுவோம், காது தோடுன்றதுக்கு முன்காலத்துல சொல்லச்சு காது ஓலை மூக்கு திருகு என்ன பண்ணி போடுற அப்படின்னா, காது ஓலை மூக்கு திருகு பண்ணி போடுற கல்யாணத்துக்கு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த ஓலைன்றது என்னன்ன, காதுல மின்னெல்லாம் அவர்கள்லாம் அணிந்தது ஓலையினாலேயே ஒரு ஆபரணம் மாதிரி ஒரு தோடாட்டம் ஒண்ணு பண்ணி அத்தான் காதல் அணிந்தார்களாம். பொண்ணெல்லாம் அவெல்லாம் பார்த்தவாளே கிடையாது ஆட்சியர்கள்லாம். இப்படி நம்மள்ட இருக்கிறதெல்லாம் இதுதான். இது குந்தமணியும் காது ஓலையும் இருந்துருக்கிற நம்மளை பார்த்து நம்மளோட இருந்தவர் அங்க போய் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் ஆபரணம் பூண்டிருக்கிற பெண்மணிகளை பார்த்துட்டு அவளை விட்டுட்டு நம்மள்ட திரும்பி வருவேரா என்று இவர்கள்லாம் அப்படியே வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாளாம். தாசாம் முகுந்தாம் மதுமஞ்சு பாஷிதை கிரகித சித்தஹா பரவான் மனஸ்வபி, அவளுடைய வார்த்தைகள்ல மயங்கி போயிடுவேரா என்று சொன்னார். சுவாமி தேசிகன் பெருமாளுடைய ரங்கநாதனுடைய அலக்கம் முன் பக்கத்துல இருக்கக்கூடிய முடி சுருண்டு சுருண்டு இருக்கிறதா, அது எப்படி இருக்குன்னா, குப்பியச்சோழி வகல குட்டி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி. இது சோழ தேசத்துல இருந்திருக்கிற பெண்களுக்கு வார்த்தையில ரொம்ப சாமர்த்தியமா, அவெல்லாம் வார்த்தையெல்லாம் உள்ள ஒண்ணு வச்சுன்னு மனசுல வச்சுட்டு அப்படியே மேல அப்படியே பசப்போட வார்த்தை பேசுவாளாம். அவளுடைய வார்த்தைகள் எப்படி இருந்துருக்குமோ அந்த மாதிரி இது குட்டிலமா இருந்திருக்கு பெருமாளுடைய குழல் கற்றைகள் என்று சொல்லுகின்றார். அது இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல, அன்னைக்கு மகர்ஷியிலேந்து சொல்ற வார்த்தை தான் இது. நம்மளால நம்மளுடைய உள் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கே தெரியாது. சலஜஸ்மித விப்ரமை பிரமன், இப்படிப்பட்ட கண்ணன் போயிட்டேன் என்ன பண்றது, அங்க போயிட்டா திரும்பி வரமாட்டாருன்னு இவெல்லாம் நினைக்கிறாளாம். அதே மாதிரி பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சிகள் எல்லாரும் நினைக்கிறாளாம். சுவாமி தேசிகனுடைய வார்த்தையில மயங்கி தேசிகனுடைய திருவுள்ளத்துல போய் பெருமாள் உட்காண்டுட்டேர்னாக்கா அதராகிதக்கு ஆறு வம்ச நாளாகன்ற நிலையில போய் அவர் போய் உட்காண்டேர்னாக்கா திரும்பி நம்மளை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்க முடியாத போயிடுது. ஆகையால நாமளும் இவரோட கூட வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாராம். இது ஒரு விதமான ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்க்கணும் இந்த இடத்துல. இவ எல்லாரும் வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்ட, குச்சேல துவாரகையில எழுந்தருள் இருக்கிற கண்ணனை பார்ப்பதற்காக போகிறார். ரொம்ப வெக்கப்பட்டு போறார். கண்ணனை பாக்குற இவர் ஒரு கந்த துணியை உடுத்தின் இருக்கார், குச்சேல அழுக்கடைந்த துணியை உடுத்தின் இருக்கார். எங்க மறைக்க வேண்டியமோ மறைக்க வேண்டிய இடத்த மாத்திரம் மறைச்சுட்டா போறன்ற ஒரு நிலையில அவர் போறவர். அப்படி போறவரை தன்னுடைய சிம்மாசனத்துல தனக்கு பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறார் கண்ணன். இப்படி உட்காந்து வச்சுட்டு அவருக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணமோ அத்தனை உபச்சாரத்தையும் பண்றாராம். கண்ணன் உபச்சாரம் பண்றத பார்த்துட்டு இருக்காளாம் பக்கத்துல ருக்மிணி. எவ்வளவு பெரிய மகானா இருந்தாக்கா கண்ணன் தன்னுடைய சிம்ஹாசனத்துல அமர்த்தி அவருக்கு உபச்சாரம் பண்ணுவ, அப்பேற்பட்ட மகானுக்கு தானும் ஒரு காரியம் பண்ணணும்னு அவள் நினைக்கிறாளாம். தேவி பர்யஜரத் பைஷ்மி தாமர வியஜனேனவை, அந்த தேவியாக இருந்திருக்கிற ருக்மணி பிராட்டி கண்ணனுக்கு விசிற மாதிரி அந்த தாமரத்தை கொண்டு அவருடைய சிரமத்தை தோக்கடிப்பதற்காக விசிறாளாம். அந்த மாதிரி ருக்மணி தாமரம் வீசி குச்சேலரை உபச்சாரம் பண்ண மாதிரி கண்ணன் தேசிகரோட எழுந்திருள் இருக்கும் பொழுது கலக்கும் பொழுது பிராட்டிமார்களும் சேர்ந்து நாமும் ஏதானா சுவாமி தேசிகனுக்கு கிஞ்சித்காரம் பண்ணணும், ஏதானா ஒரு செய்யணும்ன்றதுக்காக மொத்த பேரும் வந்துட்டாளாம். மம ஹிருதயே வர்த்ததே சாவரோதாக என்று பகவத் ஞான சோபானத்துல இதை நினைச்சிட்டுதான் இவர் மாத்திரம் ஒருத்தர் மாத்திரம் வரல, எல்லாரோடுமா சேர்ந்து தன்னுடைய மனசுல வந்திருக்கார் என்று சொல்றார். விரகங்கனாம் அபிலாஷபதம், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படிப்பட்டதா இருக்கின்றது, கோபஸ்திரீக்களுக்கெல்லாம் இச்சாஸ்பதமாக இருக்கின்றது, அவள் கோபஸ்திரீக்கள் எல்லாம் விரும்பும்படியாக இருந்திருக்கான். ராசக்கிரீடை என்பொழுது கண்ணன் ஒவ்வொரு இரண்டு கோபியர்களுக்கு இடையிலே இருக்கிறார் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகா என்று. ஆனா இத்தனை பேர் நடுவே இருந்திருக்கிற கண்ணனை கோபியர்கள் எல்லாரும் நினைச்சுக்கிறா என் பக்கத்துல தான் கண்ணன் இருக்கான், என் பக்கத்துல தான் கண்ணன் இருக்கான்னு நினைச்சுக்கிறா. அத்தனை பேர் நடுவுலயும் கண்ணன் இருக்கான்றது இன்னொரு கோபிக்கு தெரியாது. ஆகையில தன் பக்கத்துல தன் பக்கத்துல தான் இருக்காருன்னு நினைச்சிருக்காங்க. அப்போ கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல இவர்களோடு இருந்திருக்கச்சே கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும். அந்த கோபியர்களோட இங்க வந்திருக்கா இங்க தேசிகனோட அவருடைய ஹிருதயத்துல எழுந்தருளும் பொழுது கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கிற பிரகாசத்தை பாக்குறார். அன்னி தினத்துல நம்மோட இருக்கச்சே இருந்த பிரகாசத்தை காட்டிலும் இப்போ அத்தியுதமான ஒரு பிரகாசத்தோட பெருமாள் சேவை சாய்க்கிறேர் என்று கேட்டால் இந்த தேசிகனுக்கு என்ன பாக்கியம் என்று அவர்கள்லாம் நினைக்கிறாளாம். அதுதான் இங்க சொல்ற பிரஜங்கனாம் அபிலாஷபதம் அபிரூபியம். நமக்கும் இந்த மாதிரி சேவை சாய்க்கூடாதா, இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாதா என்று இருக்கக்கூடிய அந்த திருமேனியனுடைய அழகு. அபிலாபக்ரமதூரம் அபிலாபக்ரமதூரம் இது எப்படி இருந்திருக்கு என்று கேட்டால் இது எதனா வர்ணனை செய்ய முடியுமா இது எப்படிப்பட்டதாக இருந்திருக்காருனா நம்முடைய வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திர மனசாக மனசாலையும் எண்ணி பார்க்க முடியலையா அந்த மாதிரியான ஒரு சேவை. அபிரூபியம் அந்த திறமையினுடைய சௌந்தரியத்தை அகிலான் காலானு இது ஒரே The host has joined the conference. ஒரு க்ஷணம் சேவை சாய்க்கிறது மாத்திரமில்ல எல்லா சமயத்திலையும் நான் அப்படியே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாராம். அத பிரசன்டென்ஸ்ல சொல்ற பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அகிலான் காலானு அவலோகயாமி என்று இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட சேவை கிடைச்ச உடனே இத்தனை நாள் கிடைக்காததுனால பட்ட கேதங்கள் எதுவுமே மனசுல இல்லையா. இப்ப பணக்காரனா ஆயிட்டான்னாக்க இதற்கு முன் அவன் தரித்திரனாக இருந்தான், அந்த தரித்திரனாக இருந்த நிலையையே எண்ணியே பார்க்க மாட்டான். என்னமோ நிச்சயமே பணக்கா எப்பவுமே பணக்காரன பால் பால் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவா. அந்த மாதிரி பரப்பிலேயே பணக்காரனாக இருந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருந்து அவனுடைய நடவடிக்கை இருக்குமா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இப்படிப்பட்ட சேவையை இப்ப சேவிச்ச மாத்திரத்தினால எப்பவுமே தான் அந்த மாதிரி சேவையோட சேவிச்சுண்டு தன்னுடைய மனசுலயே பெருமாள் இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கின்றாராம். ஆகையால அந்த பழைய விரகம் எல்லாம் மறந்து போய் அந்த சம்ஸ்லேஷம் ஏற்பட்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகிறார். சுவாமி பாரித்தா மாதிரியாக கண்ணனுடைய அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், நமது மனசுக்குள்ளே கண்ணன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அகிலான் அவலோகயாமி காலான் மகிழாதீன புஜந்தரஸ்யூன அபிலாஷபதம் ரஜங்கனாம் அபிலாபக்ரமதூரமாபிரூப்யம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.